I do look happy to meet me. Small and white, clean and bright, every morning you greet me. Blossom of snow, may you bloom and bloom. இதை பாரு, அவன் என்ன பாட்டா பாடுற, அவன் பாட்டை எவனாவது கேக்குறானா? எங்களுக்கு மட்டும் இந்த சான்ஸ் கிடைச்சிருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? என்ன பண்ணிருப்பேன்? அது எதுக்குமா சொல்லும்? இந்த வர்க்கெல்லாம் நம்மள ஒத்துக்குமா? இதுங்கெல்லாம் ஆளை பார்த்து இட போட கூட்டமாச்ச. சும்மா இந்த சவுரால எல்லாம் விடாதமா. நமக்கு கிடைக்காத சான்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்கு. எங்க காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அதனாலதான் இப்படி புலம்புற. இங்க நீ பாடினாலும் இதே லட்சணம் தான். எங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப நீயே தெரிஞ்சுக்க எங்க லட்சணம் என்னன்னு. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறது? இப்பவே பாத்துருவோம், போய் பாடு பாக்கலாம். தேவையில்ல, இப்ப மட்டும் நீ பாடல, அப்புறம் பாடுறதுக்கே லாய்க்கு இல்லாத ஆளுநர் நான் முடிவு பண்ணிடுவேன். நாங்க பாடாத தம்மாங்க ஏது, போடு போடு போடு தாளம் போடு, நாங்க படாதத்தை மாங்கு